ಓ ಬ್ಯೂಟಿ ಇನ್ನ ಬ್ಯೂಟಿದ ಪಾತಿನಲ್ಲ ಪಾತಿದ ಓ ಬ್ಯೂಟಿ ಇನ್ನ ಬ್ಯೂಟಿದ ಓ ಪಾತಿನಲ್ಲ ಪಾತಿದ ಓ ಬ್ಯೂಟಿ ಇನ್ನ ಬ್ಯೂಟಿದ ಪಿನ್ನಡಗೈ ಕಾಟಿ ಇನ್ನ ಪಯ್ಯಂಗಳೈ ವಾಟಿ ಮಿನ್ನಲಿಡೈಯಾಟಿ ಎಲ್ಲೂ ಮಂಜಳ್ ನಿಲ ನೆಂಜೈ ಕೆಳಾದೆ பையங்களை வாட்டி மின்னலிடையாட்டி செல்லும் மஞ்சள் நில நெஞ்சை கிள்ளாதே ஓ பாட்டி நல்ல பாட்டிதா ஓ பியூட்டி என்ன பியூட்டிதா பையங்களை வாட்டி மின்னல் இடையாட்டி செல்லும் மஞ்சள் நில நெஞ்சை கிள்ளாதே ஓ பாட்டி நல்ல பாட்டிதான் ஓ பியூட்டி என்ன பியூட்டிதான்.